இசை வீணைய யாழினரோருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினரோருபால் புண்ணிய பிணை மலர் கையினரோருபால் தொழுகையரழுகையர் துவழ்கையரோருபால் சென்னியில் அஞ்சலி ஊப்பினரோருபால் திருப்பெருந்துரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் கூறியும் எம்பெருமான்